கொடுத்தேன், கை குலுங்க வளையலிட்டேன். மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையலிட்டேன், மங்கை என்றன் ராஜாட்டி சீனானே. இது ஒரு சீராட்டம்மா, என்னையும் தாலாட்டம்மா. மகனோ மகளோ பிறக்கும் என் வீடு நலவாக, மடியில் தவழும் உருவம் என் தந்தை முகமாக. இது ஒரு சீராட்டம்மா, என்னையும் தாலாட்டம்மா. மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையலிட்டேன், மங்கை என்றன் ராஜா சிக்கினாயே. இது ஒரு சீராட்டம்மா, என்னையும் தாலாட்டம்மா. கை குலுங்க வளையலிட்டேன், மங்கை என்றன் ராஜாத்திக்கு நாரி. இது ஒரு சீராட்டம்மா, என்னையும் தாலாட்டம்மா. என்னையும் சாலாட்டம்மா.